ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರೀ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾನ್ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಆಸ್ತಿಕರುಗಳು ಎಲ್ಲೋರುಕ್ಕೂ ಸುಪ್ರಭಾತಂ. ಇದಕ್ಕೆ ಮುನ್ நிகழ்ச்சியிலே வேதத்தினுடைய மேன்மை, வேதம் தோன்றிய விதம், தோன்றிய விதம்னு சொல்றதை காட்டிலும் வேதம் வழக்கத்தில் எப்படி இருந்துருக்கு என்பதை பற்றி. என்ன தோற்றம்ன்றது வேதத்துக்கு கிடையாது, எப்பவுமே இருந்துருக்கிற ஒரு பொருளாக வஸ்து இதுவாக இருக்கு அப்படின்னால. ஆகையில எவ்வாறு வழக்கத்தில் இருந்துருக்கு என்பதை நாம் பார்த்தோம். போன இந்த நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் வரைச்சே வேதத்தில் சொல்லியிருக்கிற எல்லா பாகங்களுமே போற்றத்தக்கவை, உகந்தவை, எல்லாமே பிராமாணிக்கமானது தான் என்று சொல்லி சொல்லியிருக்கேன். வேதாட்சராணி யாவந்தி படித்தானி த்விஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி நசம்சயான்னு வேதத்தினுடைய ஒவ்வொரு எழுத்துமே பகவன் நாமாவாக இருக்கிறதுனால வேதாட்சரங்கள் எல்லாமே ரொம்ப பிரதானமாக சொல்ல வேண்டியவை என்று சொன்னாங்க. இதுல சில கேள்விகள்லாம் வந்திருக்கு. அதுல முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னாக்க, வேதத்தை நீங்க மாதா பித்ரு சஹசிரேபியா வசலதரம் சாஸ்திரம்னு சொல்லிருக்கு, அம்மா அப்பாவு மாதிரி ஆயிரம் மடங்கு பரிவுடையது வேதம் நம்மளிடத்துல என்ன சொல்லிருக்குங்கோ, ஆனா இந்த வேதத்துலதான் சத்ருவதம் நமக்கு எதிரியாக இருக்கவள் அழியறதுக்கு உண்டானதான சில மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டுள்ளன. அம்மா அப்பாவா இருந்துருக்குவா ஹித்தத்தை தான், குழந்தையினுடைய ஹித்தத்தை தான் பார்ப்பாளே தவிர வெறும் பிரியத்தை மாத்திரம் பார்க்க மாட்டா, குழந்தைக்கு பிடிச்சிருக்குன்றது மாத்திரம் பார்க்க மாட்டா. குழந்தைக்கு பிடிச்சிருக்கு, ஒரு வஸ்து பிடிச்சிருக்குனாக்கா அந்த வஸ்து ஏதோ ஒன்று வேணா கொடுக்கலாமே தவிர, அது நிறைய கொடுத்தாக்கா அந்த குழந்தைக்கு உடம்புக்காகாதுனாக்கா அம்மா அப்பா அதில் அந்த தவிர்க்கிறத தான் பார்ப்பா. எந்த வஸ்து சாட்டா குழந்தைக்கு உடம்புக்காகாதோ அது வாண்டான்னு தான் பார்ப்பா. அதே மாதிரி ஹிதத்தை தான் வேதம் உபதேசம் பண்ணணும். இந்த சத்ருவதம்ன்றதெல்லாம் இருக்க, இது ஹிதமான நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்டு எதிரியை கொலை பண்ணிட்டு போறது தான் ஒரு விஷயமா இது. அந்த சத்ருவதத்தை வேதத்துக்கு அதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் சொல்லிருக்குன்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி நமக்கு பரமஹிதமாக இருக்கிறது பெருமாள் அடைஞ்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். நாம அதுல மழை வேணும்னா மந்திரம் இருக்கு வேதத்துல. ஹிருத்ரோகம் நிவர்த்தி ஆகணும், அதாவது ஹிருதயத்துக்கு நோய் இருக்கு, அந்த ஹிருதய நோய் போகணும்னாக்கா அதுக்கு மந்திரம் இருந்துருக்கு. கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாள்னாக்கா அவ சேர்றதுக்கு மந்திரம் இருந்துருக்கு. கணவன் மனைவிகள் ஒத்துமையா இருக்கிறதுக்காக அதுக்காக மந்திரம் இருக்கு. பிரிஞ்சவா சேர்றதுக்கு மந்திரம் இருக்கு, பிரிவு வராமல் இருக்கிறதுக்காக எல்லாம் மந்திரம் இருந்துருக்கு. இப்படி சொர்க்காதி பலன்களுக்காக இந்திர பதவிக்காக மந்திரம் இருக்கு, ராஜசூரி யாகம் பண்றது இப்படி எல்லாம், குழந்தை இல்லைன்னாக்கா அதுக்காக புத்திரகாமேஷ்டி பண்றது இப்படி எல்லாம் ஒவ்வொரு இந்த லோகத்துல அனுபவிக்க கூடியதாக இருந்திருக்கிற விஷயங்களுக்கு எல்லாமே வேதத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு மந்திரம் அந்த இஷ்டி அந்த யாகத்தெல்லாம் விஸ்தாரமா சொல்லிருக்கச்சே. அப்ப வேதம் முழுக்கவே இந்த பரம கைங்கரியம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை விரும்புறவாளுக்கெல்லாம் அது எப்படி ஏற்புடையதாக உபாதேயமாக ஆகும்னு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, ரெண்டாவது கேள்வி என்ன விஷயம்னாக்க, இப்ப நாம இந்த நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம்தானா இல்ல ஆஸ்திகளா இருக்கிறவா எல்லாருக்குமா? இது ஒரு ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, பலரும் சொல்றா வேதத்துக்கு பலவிதமான வேத வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றா. அத்வைதிகள் ஒரு மாதிரி பொருள் சொல்ற, நம்ம சித்தாந்தத்துல வேற மாதிரி சொல்றோம், மாத்வாள்லாம் வேற மாதிரி சொல்றா, இப்படி எல்லாம் பல பிரகாரமான அர்த்தங்கள் ஒரே வேத வாக்கியத்துக்கு சொல்லப்படுகின்றது. அப்ப எது பிரமாணம், எது வந்து பிராமணிக்கம்ன்றத அவாவா அவாவா சொல்றதுதான் பிராமணிக்கம்னு சொல்லிண்டாள்னாக்க, இப்ப இது சொல்றது எல்லாத்துக்குமே ஏற்புடையதாக ஆகுமா? இப்படி கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு வரச்சே ஒரு சிலவற்றுக்கு இன்றைய தினம் சொல்றேன், இதுக்கு அப்புறமா அடுத்த நிகழ்ச்சியிலையும் மீதி சிலதுக்கு சொல்ற மாதிரி இருக்கட்டும். வேதத்துல சொல்லச்சே கர்மபாகம் பிரம்மபாகம்னு ரெண்டா பிரிக்கிற. கர்மபாகம்ன்றது அந்த பூர்வபாகத்தை சொல்றது, அதாவது யாக யஜ்ஞங்கள்லாம் எப்படி பண்ணணும் என்பதை பத்தி சொல்ற பாகம் அது. பிரம்மபாகம்ன்றது உபனிஷத் பாகம், வேதாந்தத்தை பத்தி, அதுதான் வேதாந்தம்னு வேதத்தினுடைய அந்தம் இறுதி பாகமாக சொல்லப்படுவது. அந்த வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது ஆத்மாவை பத்தியான விசாரம். இப்ப இந்த கர்மபாகம் பிரம்மபாகம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பாகத்திலையுமே நம்ம கண்ணுக்கு புலப்படாத சில விஷயங்களுக்கு, அதாவது சொல்லப்படாத சில விஷயங்களை பத்தி தான் சொல்றேன். இப்போ சாதாரணமா பார்த்தோம்னாக்க பெரிய வெள்ளம் போறது, வெள்ளம் போனோம்னாக்க மடை கட்டினோம்னாக்க அந்த வெள்ளம் நின்று போயிடும். இது நாம கண்ணால பாக்குறோம். வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னா அணை கட்டுறது தான் வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு வழின்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி இந்த யாகத்தை பண்ணாக்க மழை வரும்னோ, இந்த யாகத்தை பண்ணாக்க சத்ருக்கள் அழிவான்றதோ யாரும் பிரத்யட்சத்துல நேருக்கு நேர் பார்க்கல. இது இந்திரியங்களால அறிய முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. வேதம் சொல்லிருக்கு இதை பண்ணா மழை வரும், இதை சொன்னாக்க சத்ருக்கள்லாம் போவா அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ அந்த மாதிரி விஷயத்துல வரச்சே இந்த வேதம் தான் சொல்றது யாகம் பண்ணா சொர்க்கம் வரும், பெருமாளை தியானம் பண்ணவனா மோட்சம் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கு. வேதத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னாக்க எல்லா சேத்தனர்களும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களாக ஏற்றவர்களாக இந்த கர்மா பந்தத்திலிருந்து விடுபட்டு எல்லா சமயத்திலையும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்கணும்ன்ற இந்த சாஸ்திரார்த்தத்தை தெரிவிக்கிறது தான் வேதத்தினுடைய முக்கிய நோக்கம். அதுக்கப்புறமா நாம அனுஷ்டானம் எப்படி பண்றதுன்றது சொல்றது, ஹிதத்தை தத்துவத்தை போதிக்கிறது, ஹிதத்தை போதிக்கிறது இதெல்லாம். இது தத்துவம்னா என்ன, ஹிதம்னா என்னன்றத பிற்பாடு சொல்ல போறேன் நான், அந்த கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் வரப்போகுது. ஆனா எந்த ஒரு காரியம் பண்றதா இருந்தாலும் அதுல ஒரு விசுவாசம் முதல்ல வரணும், நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரலன்னாக்க அந்த காரியத்துல யாருமே ஈடுபட மாட்டோம். ஒரு குழந்தை கேட்கறது, அப்பாவை கேட்கறது, அப்பா நீ சாயங்காலம் வரைச்சு எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வா, பென்சில் வாங்கிட்டு வான்னு சொல்றது. அப்பா என்ன பண்ற, அது வாங்கிட்டு வரல மறந்து போயிட்டேன். அவ வரைச்சேயே குழந்தை வாசல்லையே காத்துன்னு இருக்குது. அப்பா நீ சாக்லேட் வாங்கி வந்திருக்கியா, பென்சில் வாங்கி வந்திருக்கியான்னு கேட்கறது. மறந்து போயிட்டேன்டா, நான் நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னு நீ சொல்ல போற. சில பிடிவாதம் பிடிக்கிற பசங்க அழ போறது, பிடிவாதம் பிடிக்கிற பசங்க சரி போனா போயிட்டு போறதுன்னு சொல்ல போறது, ஒன்னும் சொல்ல போறது இல்ல. இப்படி ரெண்டு மூணு நாள் அந்த காரியத்தை பண்ணாத போயிட்டுமானாக்க அதுக்கப்புறமா அந்த குழந்தை நம்மள எதுவுமே கேட்காது. நீ போச்சு அதை வாங்கிட்டு வா அப்படின்னு எதுவுமே கேட்காது. அதாவது அப்பா வாங்கி தருவேன்ற ஒரு நம்பிக்கை அதுக்கு போயிடுச்சு. ஆகையெல்லாம் அப்பாவை எதுவுமே கேட்க போறது இல்லை. அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்பா அம்மா நல்லதுதான் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கையை அப்பா அம்மா ஏற்படுத்தணும். நாம சொல்ற வார்த்தையை அப்பா கேட்கணும் அப்படின்னு சொன்னா அப்பா அம்மா நமக்கு நல்லதுதான் பண்ணுவான்ற அளவுக்கு அந்த நம்பிக்கையை நாம ஏற்படுத்தணும். அப்படி பண்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப வேதத்துல சொல்லிருக்கிறதெல்லாம் உண்மையான விஷயம்ன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும்னாக்க அதுக்கு நாம லௌகிகமா பிரத்யட்சத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி இதே மாதிரி பிரத்யட்சத்துல பார்க்காத விஷயமும் அந்த வேதத்துல சொல்லிருக்க பிரகாரம் செஞ்சா நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இங்க பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி சொல்லிருக்கு வேதத்துல. இப்ப அபிசார யாகம்னு பேர் இருக்கு, அதாவது எதிரிகள் அழியணும்னு சொல்றதுக்கு. இங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்டு அழிக்கணும்ன்றதுக்காக அந்த அபிசார யாகம் ஏற்பட்டதில்லை. இந்த யாகத்தை பண்ணி எதிரிகளுக்கு அழிவு ஏற்பட்டதுன்னாக்க இதே மாதிரிதான் வேதத்துல சொல்லிருக்கிற விஷயங்களை கொண்டு எல்லாமே பிராமணிக்கமானவை தான். வேதத்துல சொல்லிருக்கு இந்த உபாசனம் பிரம்மோபாசனம் பண்ணா மோட்சத்தை அடையலாம்னு சொல்லிருக்கு. நாமளும் அந்த பிரம்மோபாசனத்தை பண்ணுவோம் இல்ல பெருமாண்டத்துல சரணாகதி பண்ணுவோம்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அதே மாதிரி மழை காரிரேஷ்டி பண்ணாக்க மழை பெய்யும்னு சொல்லிருக்கு. இந்த காரிரேஷ்டின்றது நீங்க கூட பார்த்துருப்பாங்க சில சமயங்கள்ல, இந்த கருப்பு வேஷ்டி உடுத்திண்டு யாகம் பண்றது அதுக்கு காரிரேஷ்டின்னு பேர். அதுக்கு அந்த யாகம் பண்ணாக்க அதே மாதிரி வருண ஜபம் பண்ணா ஜலத்துல நின்றுண்டு வருண ஜபம் பண்ணாக்க மழை பெய்யும்னெல்லாம் சொல்லிருக்கு. இப்ப இது பிரத்யட்சத்துல வருண ஜபம் பண்ணி மழை பெய்ஞ்சிருத்தோம்னாக்க இதே மாதிரி வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உண்மையானவைதான் ஒரு விசுவாசம் ஏற்பட போறது. இந்த லோகத்துல வரக்கூடிய சுகங்கள்லாம் அல்பமானவை, நமக்கு பரமசுகமாக கருதப்படுவது மோட்சம். அந்த மோட்சத்திலையும் நமக்கு ஒரு விசுவாசம் ஏற்படுத்துவதற்காக தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி அதனால கொண்டு சொல்றதுன்னு. இப்ப இங்க இன்னொரு ஒரு சந்தேகம், காரிரேஷ்டி பண்றோம் இல்ல சுதர்சன ஹோமம் பண்ணாக்க நமக்கு வரக்கூடிய தடங்கள்லாம் நீங்கன்னு சொல்லி சொல்றோம். காரிரேஷ்டி பண்ணியும் மழை பெய்யல, வருண ஜபம் பண்ணியும் மழை பெய்யல, சுதர்சன ஹோமம் பண்ணியும் மழை பெய்யல. இப்படி மழை பெய்யாது போயிடுத்துனாக்க அப்ப வேதத்துல விசுவாசம் இருக்குமா விசுவாசம் இல்லாத போகுமா? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கும் சமாதானம் சொல்றேன். இதனால வேதத்துல விசுவாசம் இல்லாத போகாது. எந்த ஒரு செயலையும் முறைப்படி செய்யணும். முறைப்படி செய்யலைன்னாக்க அதுக்கு உண்டான பலன் இருக்காது, பலன் கிடைக்காது. நம்ம ஆத்துல எலக்ட்ரீஷியன் இந்த ஒயரிங் பண்ணான்னாக்க அது சரியானபடி பண்ணான்னாக்க எல்லாம் சரியா இருக்க போறது. அதுல எதனா ஒரு சின்ன தவறு இருந்துருத்தோம்னா கூட ஃபியூஸ் போயிடுதும், ஒரு வளை கூட எரியாது போயிட போறது. அப்போ கரண்ட் இருக்கு, எலக்ட்ரீஷியன் ஒயரிங் பண்ணிருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான், ஆனா ஏன் விளக்கு எரியலன்னு கேட்டாக்க அதுக்கு என்ன சொல்லணும்? அது முறைப்படி பண்ணாதனால விளக்கு எரியல. இதென்ன சொல்ல போறோங்கோ? அதே மாதிரி வேதத்துல சொன்னது எதுவுமே பொய்யில்ல, அந்த அனுஷ்டானத்துல வரைச்சு அதை முறைப்படி பண்ணாது போயிட்டோம்னாக்க அப்போ அது பலன் கொடுக்காத போயிடும். என்னன்னு கேட்டா இந்த யதேந்திர சத்ரு ஸ்வரத்தோபராதான்னு சொல்லிருக்கு. இந்த வேதத்தை உச்சாரணம் பண்ணச்சே ஸ்வரத்துல கணக்கு தப்பு பண்ணிட்டோமானாக்க அர்த்தமே மாறிடுமா? ஒருத்தன் வந்து தனக்கு சத்ருவா இருக்கிற இந்திரன் அழியணும்னு சொல்லி யாகம் பண்ணான், ஆனா அவன் சொல்லச்சே அந்த ஸ்வரத்துல தப்பா சொல்லிட்டான். ஸ்வரம் சொன்னதுனால என்னாச்சு? இந்திரனுக்கு சத்ருவா இருக்கிறவன் அழிஞ்சு போனோம்னு அர்த்தம் வந்துடுத்து. அதுக்கு அவன் சொன்ன அந்த அர்த்தத்துல வரைச்சே அந்த ஸ்வரத்துல வரைச்சே. அப்ப இந்திரனுக்கு சத்ருவா இருக்கும், தான் தான் இவனுக்கே இவன் பண்ற யாகம் அழிவை ஏற்படுத்துறதா ஆயிடுத்து. ஆகையால வேதத்துக்கு வரைச்சே ஸ்வரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஸ்வரத்திலேயோ அக்ஷரங்கள்லயோ தட்சிணகள்லயோ தட்சிண கொடுக்கறதுலயோ அந்த முறையில எதுலையான ஒரு தப்பு இருந்ததுன்னாக்க அதனால வேணா அது பலன் கொடுக்காத போலாமே தவிர, இது வந்து வேதத்துல சொன்னது தப்பு, இதுல நாம பலன் வரல, நான் காரியரேட்டி பண்ண மழை பெய்யல, வர்ணஜபம் பண்ண மழை பெய்யல அப்படின்னு சொன்னா விசுவாசம் இல்லாத நீ பண்ண அகையால மழை பெய்யல, நீ முறைப்படி பண்ணல அதனால மழை பெய்யல, அசுத்தனா இருந்தாலும் நீ பண்ண இது மழை பெய்யல, இப்படி தட்சிணை கொடுக்க வேண்டியது சரியா கொடுக்கல அதனால மழை பெய்யல அப்படிதான் அர்த்தமே தவிர அதுல ஒரு வைகுண்ணியம் வந்துருத்தோம்னாக்க ஆகையில அது பலன் கொடுக்காது. இதுல குறவு வந்துடுச்சோம்னா பலன் கொடுக்காதுன்றது. இது வந்து வேதத்துல சொல்லிருக்கிற கிரியைகளுக்கும் அது ஒத்து போகும், அதே தான் சொல்லணும். ஆகையில அதை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கர்மபாகம் சொல்லிருக்கிறது என்னத்துக்காக சொல்லிருக்குன்னாக்கா, இந்த அபிசார யாகம் சொல்லிருக்கிறதெல்லாம் நமக்கு வேதத்துல விசுவாசம் வரணும்ன்றதுக்காக. வேதம் நமக்கு நல்லதை தான் சொல்லும், ஹிதத்தை தான் போதிக்கும்ன்றத விசுவாசம் வரத்துக்காக சொல்ற வார்த்தை. ரெண்டாவது விஷயம், இதுலயும் கீதையில சொல்ற பெருமாள் சொல்ற, இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது கூட அவரவர்கள் செய்ய வேண்டிய செயல் என்கிற முறையில அனுஷ்டிக்கணுமே தவிர, நமக்கு இது வேணும் அது வேணும்னு நினைச்சிட்டு நம்ம அந்த பலத்துக்கு உத்தேசிச்சு கர்மாக்களை அனுஷ்டிக்க கூடாது. இப்போ அடுத்த கேள்வி வரும், இந்த இடத்துல ஒரு சம்சயம் வரும், யார் மழை வேணும்னு சொல்றாளோ அவா வேணும் பண்ணிட்டு போட்டோம், காரிய ரெஷ்டி பண்ணிட்டு போட்டோம். யார் வந்து ஏதோ பலனும் வேணும்னு உத்தேசிக்கிறாளோ, அந்த பிதர்களுடைய காரியமோ தேவதைகளுடைய காரியமோ அவளுடைய அனுகிரகம் வேணும்னு நினைக்கிறாளோ அவா வேணும் அந்த காரியத்தை அவபாசனம் பண்ணிட்டு போட்டோம், அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு போட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டு போட்டோம். எனக்கு நான் பரணியாசம் ஆயிடுத்தோம், எனக்கு மோட்சம் வந்துட போறது, ஆகையால எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்படி நினைக்கலாம் இல்லையோ அப்படின்னா, இதுல வேதத்துல சொல்லப்பட்டவை எல்லாமே ஆஜ்ஞ, பெருமாளுடைய கட்டளைகள். இவை இவை இந்தந்த ஆசிரமத்தில் இருக்கிறவா இந்த காரியத்தை இவெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறபடினால அந்த பெருமாளுடைய கட்டளையை பின்பற்றி நாம பண்றோமே தவிர பலத்துக்காக பண்ணல. பலத்தை பெருமாள் கொடுக்க போறே, நாம பண்ணுமானாக்கா தானா அவர் கொடுக்க போறே, நாம அதுக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆகையால கர்மபாகமும் உள்பட முமுட்சுக்களாக வேதாந்திகளாக இருக்கிறவளுக்கு கர்மபாகமும் வந்து அவளுக்கு அவசியம் தேவையானதுதான், அதுலயும் முக்கியத்துவம் கொடுத்துதான் பண்ணணும் அப்படின்றத இந்த கேள்விக்கு சமாதானம். ரெண்டாவது சமாதானம், ரெண்டாவது கேள்வி என்ன என்ன கேட்டேன், இப்ப நாம சொல்ற விஷயங்கள்லாம் வைஷ்ணவர்களுக்கு மாத்திரமா இல்ல எல்லாருக்குமா அப்படின்றது. தர்மங்கள்னு சொல்லச்சே எல்லாருக்கும் தான் நான் சொல்லிட்டு வரேன் நான், இது வைஷ்ணவர்களுக்கு மாத்திரம்ன்றது இல்லை. ஆனா சம்பிரதாயம்னு வரச்சே அது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தான் நாம சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருந்திருக்கிறதுனால, நம்மளுடைய முன்னோர்கள் எந்த வழியில போயிருக்கா, பாஷிக்காரர், ஆளவந்த, சுவாமி தேசிகன் போன்றவர்கள்லாம் எந்த ஸ்ருத்தியர்த்தங்கள்ல வேறுபாடு இருந்ததுன்னா கூட எந்த விதமான ஸ்ருத்தியர்த்தங்களை அவ வந்து சமன்வயம் பண்ணிட்டு மீதிக்கெல்லாம் பாதகம் இல்லாமல் எப்படி சமன்வயம் பண்ணிட்டு இருக்க போயிருக்காளோ அந்த வழியில தான் நாம போகணுமே தவிர அதுக்கு முரண்பட்ட வழியில நாம போகக்கூடாது. ஆகையால அந்த அம்சங்கள்லாம் வரச்சே அந்த சம்பிரதாயமும் முக்கியமாக கருதப்படுகிறது இந்த இடத்துல. இந்த வேதத்தை பத்தி, வேதத்தினுடைய பெருமைய வேதத்திலேயே வேதமே சொல்றது ஒரு இடத்துல. லோகத்துல அக்னிய சிருஷ்டி பண்ண, சிருஷ்டி பண்ண உடனே அந்த சிருஷ்டியே என்னன்னா எல்லாருடைய பாபத்தையும் போக்கடிப்பதற்காக தான் அக்னிய சிருஷ்டி பண்ற. எல்லாமே ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்கா, ஒரு இந்த சயின்டிபிக் ரிலேஷன்ஷிப்பு, இந்த சயின்டிபிக்கா சொல்லக்கூடிய கோட்பாடுகள் எல்லாமே பேஸ் பண்ணி தான் வேதமும் சொல்றது. இது எல்லாத்தையும் இதுக்கு விபரீதமா எதுவுமே சொல்றதில்லை வேதமும் கூட. சாதாரணமா லோகத்துல பாக்குறோம், ஒரு துணி அழுக்கா போயிடுத்து அப்படின்னாக்க இந்த அழுக்கு துணியை ஜலத்துல போட்டு அலசுறோம், அலசினா என்ன ஆக போறது, இந்த அழுக்கு மொத்தம் ஜலத்துல வந்துட போறது. இந்த ஜலத்துல இருந்து வர்றது என்ன, இந்த ஜலத்தை கொண்டு போய் பூமியில கொட்டினோம்னாக்க அந்த பூமியில அந்த அழுக்கெல்லாம் வரப்போறது. இப்படித்தானே வரப்போறது, இப்ப எது வருதோ அதுண்ட போறது அதுண்ட போறது அந்த மாதிரி வருது. அக்னி சிருஷ்டி பண்ணதுக்கே காரணம் என்னன்னா பரிசுத்தமாக்கிறதுக்காக தான் அக்னியை சிருஷ்டி பண்றது. இந்த வேதத்தினுடைய மேன்மையை சொல்றதுக்காக அப்பப்போ சில சில கதைகள் மாதிரி சொல்லும், சில சில விஷயங்களையும் வேதமே சொல்லி சொல்லும். இப்ப சில விஷயங்கள்ல பார்த்தோம்னாக்க சில பாத்திரங்கள்னாக்க சில விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களுக்கு சுத்தி எப்படின்னாக்க அந்த பாத்திரத்தை நெருப்புல காய்ச்சிட்டோம்னாக்க அதுக்கு சுத்தி வந்துடும். எச்சலா போயிடுத்து, இது நிச்சயமே எல்லாம் தான் எச்சல் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம் அப்படி இல்லை. எச்சல் எச்சல் பார்க்காத வாளுக்கு சொல்றேன், இந்த நாம சாப்பிடுற தீர்த்த பாத்திரங்கள்லாம் பெருமாள் பாத்திரம் தேவ பாத்திரம் தனியா வைக்கணும், நம்மளுடைய நாம சாப்பிடுற பாத்திரம் தனியா வைக்கணும், இதெல்லாம் தனித்தனியா இருக்கணும். அதுல ஏதோ ஒரு எச்சலா போயிடுத்து ஒரு பாத்திரம் இல்ல வேற ஏதோ தீட்டில் எடுத்துனோ ஏதோ ஒரு அந்த மாதிரி ஆயிடுத்துனா அதுக்கெல்லாம் ஒரு சுத்தி, ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு சுத்தி இருக்கு. சில சமயங்கள்ல அதுக்கு சுத்தி என்ன சொல்லிருக்குன்னாக்க அந்த பழுக்க காய்ச்சி அந்த உலகடத்துல உரகடத்துல வச்சு எடுத்தோம்னாக்க அந்த பாத்திரத்துக்கு சுத்தின்னு சொல்றோம். சில சமயங்கள்ல ஸ்மசானத்துக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து போறோம்னு வச்சுப்போமே, அந்த பாத்திரத்தை அங்கே போட்டு வந்துடணுமா, நம்ம மிருத் பாத்திரம் தவிர பித்தளை பாத்திரம் எடுத்து போறோம், அதை என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சுத்தி என்னன்னு கேட்டா இந்த மாதிரி மறுபடியும் அந்த இதுல வச்சு அது மொத்தம் காஞ்ச அந்த ஒரு நெருப்பா ஆக்கி அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு அதை எடுத்து வந்துட்டோம்னா அது சரியா போயிடுது. பழுக்க காட்சி அதனால அதுக்கு சுத்தின்னு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விதமான தர்மசாஸ்திரத்துல சுத்தி சொல்லிருக்கு. இப்ப இந்த அக்னின்றது சுத்தி பண்ணக்கூடிய ஒரு வஸ்து, சுத்தியை ஏற்படுத்தக்கூடியது. அந்த பாபத்தெல்லாம் நாம பண்ண பாபங்கள்லாம் அந்த அக்னி வந்து ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி சொன்னமான அப்ப அக்னிம் வை ஜாத்தம் பாப்மா ஜக்ராகன்னா. இப்ப துணியில இருக்கிற அழுக்க ஜலத்துக்கு அலசினமானாக்க ஜலத்துல வர மாதிரி அந்த பாப்பம் மொத்தம் அக்னிக்கு வந்துருத்த, அக்னிக்கு வந்துட்டா அக்னி கேக்குறான் ஐயோ நீ எனக்கோசரம் சிருஷ்டி பண்ண மொத்த பாப்பம் எந்த வந்துருத்த நான் என்ன பண்றதுன்னு அக்னி கேக்குறான். அக்னி கேட்கச்சே தேவதைகள்லாம் என்ன பண்ணலாம், சரி பரவாயில்ல ஹோமம் பண்ணி ஆகுதி பண்ணாள்னாக்க இப்ப அக்னியில தானே ஆகுதி பண்ண போற, அந்த பாப்பம் மொத்தம் ஆகுதிக்கு போயிடும், ஆகையில ஹோமம் பண்றவா பண்ணா ஆகுதியில போயிடும்னு சொல்லி சொன்னோம். அப்ப மறுபடியும் அங்கிருந்து அதுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போடுது, ஆகுதிக்கு போயிடுது. ஆகுதிக்கு போயிடுத்துனாக்கா அப்ப என்ன பண்றது அப்படின்னா, சரி யாகம் பண்றாலும் இல்லையோ அது யாகத்துல வரட்டும், யாகத்தினால யஜ்ஞேனு சொல்லி யாகத்தினால அந்த பாப்பம்லாம் போயிடும் அப்படின்னா, இப்ப யாகத்துக்கு அந்த பாப்பம் வந்துருமே அப்படின்னா யஜ்ஞஸ்ய தட்சிணாபிஹி அப்படின்னா நிறைய ரூபா கொடுத்து தட்சிணை, அதாவது அந்தந்த கர்மாவுக்கு என்ன தட்சிணை சொல்லிருக்கோ அந்த தட்சிணைய குறவில்லாமல் நாம கொடுத்துட்டோம்னாக்க அந்த யாகத்துல வரக்கூடிய பாப்பங்கள்லாம் அந்த தட்சிணையினால போயிடும் அப்படின்னு. தட்சிணையில வந்ததுன்னாக்க அந்த தட்சிணையை யாருக்கு போறது, யாரோ ஒருத்தன் பிராமணன் தானே வாங்கிக்க போறோம். இப்ப அந்த தட்சிணையிலேருந்து பிராமணன் இடத்துல அந்த பாப்பம் போயிட போறது, அப்ப பிராமணன் என்ன பண்ணுவோம், அப்ப யாருமே வாங்கிக்க மாட்டேன்னு, ஐயோ இது பாப்பண்டா எனக்கு வேணாம் இது தட்சிணையே வேணான்னு சொல்லிட்டான்னாக்க அப்ப என்ன பண்றது அப்படின்னா பிராமணன் என்ன பண்ணுவான்னாக்க அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும் இல்லையோ சந்தஸ், அந்த மந்திரத்தை சொல்லி வாங்கிண்டான்னாக்க அது பாப்பம் மொத்தம் பிராமணிருந்து அந்த சந்தஸ்ட போயிடு. சந்தஸ்ட போனாக்க அதுவும் தானே இருக்கு, அப்ப என்ன பண்றது அப்படின்னா அவ வேதாத்தியனம் பண்ணான்னாக்க அந்த வேதம் இருக்க அந்த வேதத்துக்கு போயிடும், வேதம் வந்து மொத்த பாபத்தையும் சுட்டரிக்க கூடியது, வேதம் வந்து இன்னொரு இடத்துக்கு வேதத்திலேருந்து இன்னொன்னு போகணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு நிவர்த்தகமாக வேதத்துக்கு வந்த பாபங்கள்லாம் வந்துடுச்சோ அதில் வேதத்துக்கு குறை வந்துடுச்சோன்றதே கிடவே கிடையாது. அது எல்லாத்துக்கும் அபகத பாப்மா சுவாத்தியாயான்னு சொல்லிட்டு அந்த சாத்தியாயம்ன்றது வேதாத்தியன்ன்றது அபகத பாப்மா மொத்த ஒரு பாப்பமும் அது அணுகாது வேதன்றது வரைச்சு, மீதி பேருடைய பாப்பத்தை சுட்டரிக்குமே தவிர இதுக்கு அதனால ஒரு அழுக்கு ஏற்படுமானா இதுக்கு அழுக்கு ஏற்படாதுன்னு வேதத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லி சொல்ற. அந்த மாதிரி நாம பண்ற காரியங்கள்ல வேதம் முழுக்கவே பார்த்தோம்னாக்க வேதம் முழுக்கவே பிரமாணம்தான், இந்த பாகம் அந்த பாகம்ன்றது இல்லை. வேதத்துல சில பேர் இந்த மாதிரி சில சில பல வேத வாக்கியங்களுக்கு பொருள் சொல்றாளேன்னு சொன்னாக்க அந்த அம்சத்துல வரச்சே இங்க வரைச்சு நம்மளுடைய அவரவர் நம்ம சம்பிரதாயத்துல சொல்லச்சு நம்ம எம்பெருமானாரோ அல்லது நம்ம சம்பிரதாயம் எல்லாருமே அந்த வேதத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை தான் நமக்கு எந்த பாகத்தையும் விடாத, அதாவது அபேத ஸ்ருதி பேத ஸ்ருதின்னு சொல்லக்கூடியவை, அது அபேதம் சொல்றவா ஒன்னொன்னு சொல்லி ஐக்கியம் சொல்றவா எல்லாம் வேதத்தை சொல்றது வேற என்ன சொல்றோம், அந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் பிராமணியம் இல்லைன்னு ஒரு ஸ்ருதிகளுக்கு ஒதுக்கி விடுறா, வேதம் சொல்றவா அபேதத்தை சொல்றதுக்கு அதுக்கு பிராமணியத்தை ஒதுக்கி விடுறா. அப்படி இல்லாமல் வேதத்துல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமும் பிரமாணம்தான்றத நம்ம பெரியோர்கள் நம்ம சம்பிரதாய ஆச்சாரியர்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணிருக்கா, அதுதான் உண்மையான அர்த்தம் என்பதனால இந்த இடத்துல இந்த அர்த்தத்தை தான் நம்ம பெரியோர்கள் சொன்ன அர்த்தத்தை தான் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் என்பது அடுத்த விஷயம். இது வரைக்கும் இந்த வேத விஷயத்துல சொன்ன, இன்னும் சொல்ல வேண்டியது அடுத்த முறையில பார்க்கலாம். அதுக்கு முன்ன ஒரு ரெண்டு மூணு சம்சயம் வந்ததுனால அந்த சம்சயத்துக்கு சமாதானம் சொல்றேன். ஒருத்தர் கேட்டிருந்து சந்தியாவந்தனத்தை அந்தந்த காலத்துல பண்ண முடியல, அந்த காலத்துல பண்ணாத போயிட்டாக்க சந்தியாவந்தனமே பண்ணாத விட்டு இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்து அவர்கிட்ட சொல்றேன். காலம் நமக்குன்னு ஏற்பட்டதே காலாதீத பிராயசித்தம்னு ஒன்னு இருக்கு, மூணு அர்க்கியம் தான் சந்தியாவந்தனத்துல விட வேண்டியதா இருக்கு. யார் இன்னைக்கு அந்த நாலாவது அர்க்கியத்தை விடாத சந்தியாவந்தனம் பண்றான்னு கேட்டாக்க தெரியல, யார் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாளோ மாட்டாளோ தெரியல நமக்கு. ஆகையால சந்தியாவந்தனத்தை எந்த காலாதீத்தமா எடுத்துன்னா கூட பரவாயில்ல, எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் சந்தியாவந்தனத்தை விடக்கூடாது, சந்தியாவந்தனம் அவசியம் பண்ணதான் ஆகணும். இன்னும் கேட்டா சந்தியாவந்தனத்துக்கு காலாதீத்தம்ன்றது என்னன்னாக்க பிராத்தசந்தேன்றது கடைசி பட்சம் அசவனத்துக்குள்ளேயானா பண்ணணும், அதுக்கப்புறமா பண்ணமானாக்கா அந்த சந்தியாவந்தனத்துக்காக பிராயச்சித்தம் பண்ணிட்டு பண்ணணும். ஒரு நாள்லேருந்து ஏதோ பிரயாணத்துல இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தினால மத்தியானம் முழுக்க பண்ணவே முடியல, சந்தியாவந்தனமே பண்ண முடியல, ஒன்னும் சாப்பிடவும் இல்லை, ஒன்னும் இல்லாத நாம இருக்கோம் அப்படின்னாக்க அப்ப பிராயச்சித்தம் பண்ணிட்டு பண்ணணும். அதுக்கு பிராயச்சித்தம் பிராணாயாமம் தான். ஆகையால சந்தியாவந்தனத்தை எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் விடக்கூடாது என்பது அவருடைய சம்சயத்துக்கு சமாதானம். வேத விஷயமான மேலும் சில சம்சயங்கள் உள்ளன, அந்த சம்சயங்களுக்கு சமாதானத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.